என்னப்பா உன் மனசுக்குள் வந்து சத்தம் என்னப்பா காதல் ஒண்ணு தப்பு தண்டா இல்லப்பா இதில் கடவுளும் மனுஷனும் ஒண்ணப்பா மாறி முத்து மாறி முத்து இல்லப்பா உன் மனசுக்குள் வந்து சத்தம் என்னப்பா காதல் ஒண்ணு தப்பு தண்டா இல்லப்பா இதில் கடவுளும் மனுஷனும் ஒண்ணப்பா மாறி முத்து மாறி முத்து இல்லப்பா உன் மனசுக்குள் வந்து சத்தம் என்னப்பா என்ன போல சடியா நில்லப்பா முதல் முதல் காதல் வந்த சோரப்பா ஒரு பாட்டில் உள்ள தள்ளி பாரப்பா உடைச்சு மனக்கும் பொம்பளைய கடிச்சா பூமியில வீச்சு வேற என்னப்பா அவ இருக்கிற தேசம் மட்டும் மணக்க எதக்கத்த எள்ளுருண்ட இருக்க எதுக்கப்பா பசி வந்து கிடக்க அல காதலுக்கு மனிதா கண் தொடர்ந்து பரப்பா இது ஒண்ணு தெரியுது கிடக்க அவள் வயதுக்கு வந்த